ஐயா வணக்கம். இப்போது இந்த குழியை மூடிடுங்க. கண்ணு கயாறுனாலே கையில் இருந்துன்னா கண்ணை வச்சுட்டு கண்ணு வச்ச இடத்தையும் அந்த குழி கண்ணுக்காக எடுத்த இடத்துல கண்ணை வச்சுட்டு இந்த குழியையும் மூடிடலாம், அந்த குழியையும் மூடிடலாம். 2 மாதம் கழித்து மீண்டும் குழியை திறந்துக்கலாம், சரியா? 1 வாரம் இருந்திருந்தால் கூட அந்த வெப்பம், 1 வாரத்து வெப்பம் வெளியே இருக்கும் தான், அதுக்குள்ளே பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் குழியை மூடிட்டு அந்த கண்ணு வைக்க வேண்டிய இடத்துலலாம் கண்ணையும் வச்சு விட்ருங்க. மழை காலத்தில் கண்ணு நீங்கள் தண்ணி ஊற்ற நீர்ப்பாசனம் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது, நல்லா வந்துடும் கண்ணு, சரியா? நன்றி, வணக்கம்.